இஞ்சியீடு பழக மஞ்சச்சவ பழக இஞ்சியீடு பழக மஞ்சச்சவ பழக கள்ளச்சீரி பழக மறக்க மனம் கூடுதில்லையே. இஞ்சியீடு பழக மஞ்சச்சவ பழக கள்ளச்சீரி பழக மறக்க மனம் கூடுதில்லையே. மஞ்சச்சவ பழக கள்ளச்சீரி பழக மறக்க மனம் கூடு.